என் தல சுற்றன சுற்றன போல் பணி சுற்று மருங்கும் போல் நிலத்தட்டிய பம்பரமாய் திரியும் ஒரு தொந்தரவே கிளி கொஞ்சல வஞ்சனையாய் அது தாங்குவதெங்கனையா ஆ சங்கட சம்பவத்தால் இளம் சங்குரு செங்கனலா அம்பும் ஒலியும் வாணிடும் காட்டில் ஏகனாய் ஞான் வஞ்சனையாய் அது தங்குவதெங்கனையா ஆ சங்கட சம்பவத்தால் இளம் சங்குரு செங்கனலா குரு செங்கனலா சுற்றணும் கழிஞ்சோம்.